நிற ஜானவுலே வரவீனவுலே கிளிச்சிஞ்சு தாளலோ ஜானவுலே மிருது பாணிவிலே மது சந்த காலலோ கண்ணுலலோ சரசப்பு விண்ணிலலே கண்ணலலோ குசகுச திண்ணிரலே ஜானவுலே வரவீனவுலே கிளிக்கிஞ்சு தாளலோ ஜானவுலே ருது பாணிவிலே மது சந்த காலலோ வெண்ணெல தாபம் வயசுக்கு பிராணம் ஈ சலிலோ செலி நாரதில ஹாரதில நவ்வாலி வேளா தொலி சோயகமே ஓ சகமு இவ்வாலி வேளா பருவானிக்கு பகவானிக்கு ஒக நியாயம் இங்க சாகுல ஜானவுலே வரவீனவுலே ஜானவுலே மிருது பாணிவிலே மது சந்த காலலோ கண்ணுலலோ சரசப்பு வெண்ணிலலே சந்தலலோ குசகுச தெம்பெரலே மோவிகனி மொகனி மோசு படின வேளலு ஜானவுலே வரவீணவுலே கிளிக்கிஞ்சி தாளலு ஜானவுலே மிருது பாணிவிலே மது சந்த காலலோ